ಶಂಕರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಶಿವ ಶಿವ ಶಂಕರವೋ ಜಯ ಶಿವ ಶಿವ ಶಂಕರವೋ ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಶಿವ ಶಿವ ಶಂಕರವೋ ಜಯ ಶಿವ ಶಿವ ಶಂಕರವೋ ಗುರುನಾಥನು ಮಂದಿರ ನಾಮಗಳ ನಾವಿನಿ ಶಂಕರ ಶಂಕರವೋ அருளூரிய உன் புகழ் கூறிய வேளையில் சங்கர சங்கரவோ சிவ சிவ சிவ சங்கரவோ ஸ்ரீசங்கரனே சுகமாகிய உன் பதமானந்தமானந்தமே தினமானந்தமானந்தமே ಶಂಕರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಶಿವ ಶಿವ ಶಂಕರವೋ ಜಯ ಶಿವ ಶಿವ ಶಂಕರವೋ சுடராகிய ஜோதியை நாடிய நாடினில் சங்கர சங்கரவோ ஜெய சிவ சிவ சங்கரவோ சுடராகிய ஜோதியை நாடிய நாடினில் சங்கர சங்கரவோ ஜெய சிவ சிவ சங்கரவோ இடராகிய பாவங்கள் தீர்த்தனை காத்திடு சங்கர சங்கரவோ இடராகிய பாவங்கள் தீர்த்தனை காத்திடு சங்கர சங்கரவோ சர்வேஸ்வரமே கண்ணாகிய உன் துணை பூரணம் பூரணமே உயர் பொங்கிய ஆரணமே ಶಂಕರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಶಿವ ಶಿವ ಶಂಕರವೋ ಜಯ ಶಿವ ಶಿವ ಶಂಕರವೋ தவமாகிய அக்னி ஜ்வால எழுந்தது சங்கர சங்கரவோ ஜெய சிவ சிவ சங்கரவோ தவமாகிய அக்னி ஜ்வால எழுந்தது சங்கர சங்கரவோ ஜெய சிவ சிவ சங்கரவோ சிவஞான மூர்த்தியை கண்டு தெளிந்திட சங்கர சங்கரவோ சிவஞான மூர்த்தியை கண்டு தெளிந்திட சங்கர சங்கரவோ ஜெகதீஸ்வரனே உயிராகிய உன் ஒளி காண்பது காருண்யமே அதில் கரைவது சாஸ்வதமே சிவசங்கரா